மரம் சுழல சாட்ட வேணும், உனக்கு இது தெரியாத ஒரு பொம்பளை மகிழ ஆண்டா வேணும், உனக்கு இது தெரியாதா? ஒரு பம்பரம் சுழல சாட்ட வேணும், உனக்கு இது தெரியாதா? ஒரு பொம்பளை மகிழ ஆண்டா வேணும், உனக்கு இது தெரியாதா? தெரியாதா, இது தெரியாதா? புரியாதா, இது புரியாதா? ஒரு மலை மேல் வரும் நதியாக நடந்தாயே மனம் கலந்தாயே புடவை அணிந்த புயலே. ஒரு பம்பரம் சுழல சாட்ட வேணும், உனக்கு இது தெரியாதா? ஒரு பொம்பளை மகிழ ஆண்டா வேணும், உனக்கு இது தெரியாதா? அது வசந்த தேசத்தின் கதவு, திறந்தாலே அமுதத்தால் நிறையும் எனது மனது. ஏதேதோ சொல்லும் திருடா, உன் விரல உடைச்சிடுவேன் படவா. என் தேகம் உனக்கேதான், பொறுமை வேண்டும் பொடியா. நெஞ்சம் உருகுது, அதிரது, குளிருது, பதறது, என்னாகிடுமோ?